தென்றலை கண்டுகொள்ள மானே, கண்களின் தேவை என்ன தேனே. தென்றலை கண்டுகொள்ள மானே, கண்களின் தேவை என்ன கண்டு செல்லும் தேனே. நெஞ்சின் வண்ணங்களை ஓடும் எண்ணங்களை காண கண் வேண்டுமா, பேச சொல் வேண்டுமா, மலர் பூத்ததை வாசங்கள் சொல்லுமே. தென்றலை கண்டுகொள்ளமானே, கண்களின் தேவை என்ன தே. உன்னை நான் எண்ணுகின்றனேரம் உள்ளுக்குள் மார்கழி மாதம், அன்றே நான் உன்னை காணும் நேரம் கண்ணுக்குள் கார்த்திகை தீபம். கண்கள் இன்றி என்னை கண்டுகொள்வாய் என்று நீ என் காதல் கண்டுகொள்வாய். அந்த நாள் எந்த நாள் என்று நீ சொல்லு. என்றலை கண்டுகொள்ளமானே, கண்களின் தேவை என்ன தே. உள்ளத்தில் பார்வை உண்டு மானே, உண்மைகள் கண்டு சொல்லும் தே. நவே வசசாங்கலேகா கமனீயம் இயம் கன்யா, அம்ருதாவயவ நிர்மிதேவ சந்திரோம் வித்வானி ஸ்ருதேவ ஞாயதே. நீலோத்பல பத்ராய தாட்சி ஜீவலோகம் ஆஸ்வாஷயந்தி. சோலை பூவனம் தேடும் பூவினம் எந்த நெஞ்சில் பூ பறிக்க வந்தாளோ. அந்த வெண்ணில தேடும் பெண்ணில எந்த சந்தங்கள் சொன்னதடி நேற்று சொல்லாத ஏக்கங்களை சேர்த்து நீதானே என்னை தொட்ட காற்று. அதிகாலை மாலை இரவென்ன அதில் துன்பம் இன்பம் தந்ததென்ன என்று மௌனத்தின் வாசலே தீரப்பா. தென்றலை கண்டுகொள்ளமானே, கண்களின் தேவை என்ன தேனே. உள்ளத்தில் பார்வை உண்டு மானே, உண்மைகள் கண்டு சொல்லும் தேனே. நெஞ்சின் வண்ணங்களை ஓடும் எண்ணங்களை காண கண் வேண்டுமா, பேச சொல் வேண்டுமா, மலர் பூத்த தெய்வாசங்கள் சொல்லுமா, தென்றலை கண்டு கொள்ளுமா, கண்களின் தேவை என்ன soon.